நீங்க இல்லாம நான் இல்லை. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு. ஞானவேல் சார் பேசுனதை பற்றி நான் வந்து ரொம்ப நான் ஃபீல் பண்ணுறேன். அவரோட வழி எனக்கு புரியுது, அவரோட வழி எனக்கு புரியுது. தமிழ் ராக்கர்ஸ் பிரதர்கிட்ட நான் வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன். மேபி நீங்கள் ஒரு ஃபியூச்சர் பழைய உங்கள் சினிமா ஹிஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்கலாம், உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போயிருக்கலாம், நீங்கள் நடித்து வந்து வாய்ப்பு கிடைக்காமல் போயிருக்கலாம். ஏதோ ஒரு கோவத்தில் வந்து நீங்கள் இதை பண்ணலாம், ஏதோ உங்கள் சைடில் ஒரு விஷயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன். சினிமா இண்டஸ்ட்ரின்றது நம்ம வெளியேருந்து பார்க்குற சினிமா இண்டஸ்ட்ரி வேறு, உள்ளே நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பல குடும்பங்கள் இதில் இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் கன்சிடர் பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து போடாதீங்க. ஏன்னா இது தமிழ் ராக்கர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய சைட்ஸ் இதில் இருக்காங்க. நீங்கள் சார் சொன்ன மாதிரி தெலுங்குலலாம் வந்து நிறைய குறைஞ்சிருச்சு. நம்ம தமிழன் தமிழ் மக்கள் நல்ல மக்கள் அப்படின்னு ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். நம்ம எவ்வளோ ஒத்துமையாக இருக்கோம்னு சொல்லிட்டு தமிழில் ஒருத்தர் தான் நீங்களும். தயவு செஞ்சு ஃப்யூச்சரில் வந்து பைரசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்களும் உதவுங்க. தேங்க்யூ ஸோ மச்.